ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥರ ಆರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರತರ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಆಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಘೋರಾಮನನ್ಯ ಶರಣಃ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸವಾಯೈ ನಮಃ. ವೇದಮ ಅನೈತ್ತುಕ್ಕುಂ ವಿತ್ತಾಹುಂ என்ற தலைப்பில் திருப்பாவியினுடைய அர்த்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் தனியனுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சம்ஸ்கிருதத்திலே ஒரு தனியன், தமிழிலே இரண்டு தனியன்கள் என நம்முடைய திருப்பாவைக்கு தனியன்கள் அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. தனியன் அப்படின்னால் எதற்காக இந்த கிரந்தம் இயற்றப்பட்டது, யாருக்காக இந்த கிரந்தம் இயற்றப்பட்டது, இதையெல்லாம் தெரிவிப்பதற்காக சுருக்கமாக தனியன்களை பெரியோர்கள் அமைப்பார்கள். அதன்படி நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சிரஜனிகளிதம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாத்தியை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அந்த ஆண்டாளுக்கு பெருமைகள் சேரட்டும். எதற்காக இப்படிப்பட்ட உயர்ந்ததொரு சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்ததற்காக அவளுக்கு அனைத்து விதமான பெருமைகளும் சேரட்டும் என்று இந்த தனியனிலே கூறப்படுகின்றது. பராசர பட்டரினாலே அருளி செய்யப்பட்ட தனியன் இந்த தனியன். இதில் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் தலைப்பிற்கு ஏற்றாற்போல நாம் அர்த்தங்களை பார்க்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் இந்த திருப்பாவையினுடைய தனியன் தொடக்கமாக வங்கக்கடல் கலைந்த மாதவனை கேசவனை வரை ஆங்காங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உபனிஷத் கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். அதன்படி சரணாகதி சாஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையிலே முதலாவதாக பிராமே முகூர்த்தே உத்தாய ஹரிம் பஷ்யேத் என்ற வாக்கியத்தை இங்கே நிலைநாட்டுகிறாள் நாச்சியார். பிராமே முகூர்த்தே உத்தாய, பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருந்து ஹரிம் பஷ்யேத், ஹரிநாம கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பாவையை மிக அழகாக சரணாகதி சாஸ்திரத்தை இப்படி அருளி செய்திருக்கிறாள். எதற்காக இந்த திருப்பாவை இயற்றப்பட்டது? வராக புராணத்திலே ஒரு கதை வருகிறது. ஸ்ரீ பிருத்யவாச்ச அகம் சிஷ்யா ச தாசீ ச பார்யா ச தொய் மாதவ மத்கிருதே சர்வ பூதானாம் லகு பாயம் வத பிரபோ. வராக பெருமாள் பூமி பிராட்டியாரை அசுரனை வதம் செய்து உத்தரணம் செய்து கொண்டு வரக்கூடிய வேளையிலே பூமி பிராட்டியார் நமக்காக வராக பெருமாளிடத்திலே இதை பிரார்த்திக்கிறாள். நான் உன்னுடைய சிஷ்யை பாரியால், அதனால் என்னை எவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்தும் என்னை நீ காப்பாற்றிவிட்டாய். இந்த சம்சார சாகரத்தில் இருந்து கொண்டு கரையேற முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய ஜனங்கள், நம்முடைய தாசபூத்தர்கள், இவர்கள் எல்லோரும் உன்னை சுலபமாக சரணடைவதற்காக ஏதாவது லகு உபாயம் இருந்தால் தெரிவிக்க வேண்டும் என்று பெருமாளிடத்திலே பூமி பிராட்டியார் பிரார்த்தித்தாள். அதை அதற்கு அவளுக்கு பதில் சொல்கிறாப் போலே வராக பெருமாள் வராக சரம ஸ்லோகத்தை அருளி செய்தார். இது சுவாமி தேசிகன் ரகசிய சிகாமணி கிரந்தத்தில் ரொம்ப அழகாக தெரிவித்திருக்கிறார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரா தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்தா விஸ்வரூபஞ்சமாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். என்னிடத்திலே சரணாகதி செய்து கொண்டால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு என்னிடத்திலே இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக பெருமாள் பூமி பிராட்டியாரிடத்திலே எடுத்துரைத்தார். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம், உன்னதமான நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்வேன் என்று பெருமாள் அருளி செய்தார். இதை திருப்பாவையிலே நாண்டாள் நாச்சியார் நிரூபிக்கிறாள். மூன்று விதமான லகு உபாயங்கள், பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத் பாதார விந்தத்தில் அர்ச்சனம், பகவதி ஆத்ம சமர்ப்பணம். அதாவது பகவன் நாம சங்கீர்த்தனம், எம்பெருமான் திருவடிவாரத்திலே நாம சங்கீர்த்தனம் செய்வது, எம்பெருமான் திருவடிவாரத்திலே பூக்களை இட்டு அர்ச்சிப்பது, எம்பெருமானிடத்திலே ஆத்மசமர்ப்பணம் செய்து கொள்வது, இது மூன்றையும் மிக அழகாக லகுபாயமாக பெருமாள் தெரிவித்த கருத்துக்களை திருப்பாவையிலே நிலைநாட்டுகிறாள் நாச்சியார். அதற்காகத்தான் திருப்பாவையானது ஏற்பட்டது. ஸ்ரீபாஷ்யகாரரும் ஸ்ரீபாஷ்யத்திலே இதை மிக அழகாக தெரிவிக்கிறாள். தஸ்ய வசீகரணம் தத்கத சரணாகதிரேவ. எம்பெருமானை வசீகரணம் செய்ய வேண்டுமென்றால் அவனை சரணாகதி செய்து கொள்வது மட்டும்தான் சிறந்த உபாயமாக சொல்லப்படுகின்றது. அதைத்தான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இனி வரும் காலங்களில். அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை பாடி வரலுவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல். எம்பெருமான் அவன் திருவடியிலே புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்க வேண்டும் என்று சொன்னதற்காகவே தான் சூடி கொடுத்த மாலையை தினமும் அவன் சூடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அன்னவயர் புதுவை ஆண்டால் அரங்கற்கு சுவாமி தேசிகன் மிக அழகாக சாதிக்கின்றார். கிருணாகி கிருதவதி சவிதராதிபத்தியை பயஸ்வதி, வேதம் மிக அழகாக தெரிவித்தது. நாச்சியாருக்கு சம்பாவனை செய்யும் பொழுது இந்த வேத மந்திரத்தை தெரிவித்து சம்பாவனை செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய காலத்தில் பெருமாளுக்கு எப்படி நாம் சம்பாவனை செய்கிறோமோ அதுபோல நாச்சியாருக்கும் செய்யப்படுகின்றது. அவள் ரங்கராஜ ஹரிச்சந்திரமாக இருக்கின்றபடியினால் அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெருமை. அவள் சூடி கொடுத்த மாலையை பெரியாழ்வார் பிரதி தினமும் ரங்கராஜனுக்கு சூட்டியபடியினாலே பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமமே ஏற்பட்டதாக சுவாமி தேசிகன் தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேசவஷ்யாத் தொன்மௌலி சுபகாமு உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் என்று மிக அழகாக தெரிவிக்கின்றார். காம் ததாதீதி கோதா வேதம் தெரிவித்தது. ஆகையினாலே வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இந்த திருப்பாவையில் மிக அழகாக தெரிவிக்கப்படுகின்றன. அக்ஷராணாம் அகாரோஸ்மி, பிரணவத்தினுடைய அர்த்தங்களும் ஆங்காங்கே இங்கு திருப்பாவையிலே காட்டப்படுகின்றன. திருப்ய ஏவேது வேதேபியா பாதம் பாதம் காயத்ரி, மூன்று வேதத்திலிருந்து ஒவ்வொரு பாதமாக எடுத்தது என்று சொல்லப்படுகிறது மனுஸ்மிருதியில். திருப்ய ஏவேது வேதேபியா பாதம் பாதம் அதூதகம் என்று. காயந்தம் திராயத்தே இது காயத்ரி அப்படின்னு சொல்றோம் நாம் அதன் பெருமையை. ஏன்னா பிரணவத்தினுடைய அர்த்தங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே. இங்கும் பிரணவத்தினுடைய அர்த்தங்கள் காட்டப்படுகின்றன திருப்பாவையிலும். முதல் 10 பாசுரத்தின் மூலமாக எம்பெருமானுடைய, அதாவது முதல் 5 பாசுரத்தின் மூலமாக எம்பெருமானுடைய பெருமைகள் காட்டப்படுகின்றன. வைஷ்ணவம் வா திருகபாலம் என்று வேதம் சொல்லுகிறது. யாகத்தில் விஷ்ணுவுக்கு ஹவிர்பாகத்தை கொடுக்கணும்னா மூன்று பாத்திரங்களில் பிரித்து பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைஷ்ணவம் வா திரிகபாலம் என்று. இங்கும் முதல் 10 பாசுரங்கள், இரண்டாம் 10 பாசுரங்கள், மூன்றாம் 10 பாசுரங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 10 பாசுரங்களிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று விஷ்ணுவை தியானிக்கிறாள். இரண்டாம் 10 பாசுரத்தில் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த என்று இரண்டாம் 10 பாசுரத்திலே தியானிக்கிறாள். மூன்றாவது 10 பாசுரத்திலே அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடிபோற்றி என்று திருவிக்கிரமனை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியதாக மூன்று இடங்களிலே பாசுரங்கள் இயற்றப்படுகின்றன நாச்சியாராலே. அகாரத்தினாலே பெருமாள் தெரிவிக்கப்படுகிறாள், உகாரத்தினாலே மகாலட்சுமி தெரிவிக்கப்படுகிறாள், பிராட்டியானவள் தெரிவிக்கப்படுகிறாள், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் என்று. மகாரத்தினாலே ஜீவாத்மாக்கள் தெரிவிக்கப்படுகிறார்கள். இப்படி சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் நியஸ்யதி மாம் ஸ்வயம் என்று அவனுடைய வஸ்துவாக இருக்கக்கூடிய நம்மை எம்பெருமான் திருவடிவாரத்திலே சேர்க்கக்கூடியதான ஒரு காரியத்தை நாச்சியார் வேதோக்த பூர்வகமாக நமக்கு காட்டி கொடுக்கிறாள் என்பதை நாம் இந்த இடத்திலே அனுபவிக்க வேண்டும். இத்துடன் இந்த தனியன் விளக்கத்தை முடித்துக் கொள்வோம். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.